ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோநித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்யதைகசிந்தோஃ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதாபிதாவிவதயஸ்தனயாவிபூதிஸ்ஸர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யச்சரக்குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்க்ரீஃபலம் ப்ரணமாமிமூர்த்னா பூதம் சரச்சமஹதாஹ்வயபட்டநாதஸ்ரீபக்திதாரகுலசேகரயோகிவாஹான் பக்தாங்க்ரிரேணு பரகாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் ப்ரணதோஸ்மி நித்யம் நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுக்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரஸ்ஸித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜினிகலிதம் யா பலாத்கிருத்ய புங்கே யோதாதஸ்தை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கர்த்து பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நட்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை மாற்றம் நாங்கடமா வண்ணவே நல்கு. ஸ்ரீ விஸ்வஜித்த குலநந்தன கல்பவல்லியம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் யோகாமணிய சரண சரணம் பிரபத்யே. நாயகனாய் நின் அனந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவன் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோ முக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நின்னரே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் துயிரிழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா நீ நயநிலை கல்கும் நீத்தேனோர் எம்பாவாய். இந்த பாட்டில கிருஷ்ணனுடைய திருமாளிகைக்கு போய், அதாவது நந்தகோபுரனுடைய திருமாளிகைக்கு போய் அங்கே வாயிற்காப்பாளனை கூப்பிட்டு எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேணும், நாங்கள் உள்ளே புக வேணும் என்று பிரார்த்திப்பதாக இருக்கு. துவாரபாலகர்களை முன்னிட்டு கோயிலுக்கு போகணும், அவருடைய அனுமதியை வாங்கிட்டு போகணும், விஸ்வக்சேனருடைய அனுமதியை வாங்கிட்டு போகணும் என்றெல்லாம் சுவாமி தேசிகன் சாதித்திருக்க ஆகம பிரகாரத்தில் அது தெளிவாக தெரியக்கூடிய இடம் இது. இங்கே ஆச்சாரியரை முன்னிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இந்த பாட்டில் கூட கரைக்கும். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. நந்தகோபன் ஒரு ஊருக்கெல்லாம் தலைவராக இருந்த முறையிலே ஆச்சாரிய குலத்திலே எல்லாருக்கும் தலைவராக சுவாமி பகவத் ராமானுஜர் எழுந்துள்ள இருந்தார். அவர்தான் நாயகனாய் நின்ற நந்தகோபன். சமஸ்கிருதத்திலே கோபன்னா வார்த்தைகளை எல்லாம் பாலனம் பண்ணவர், அதாவது வேதத்தை ரட்சித்துக் கொடுத்தவர் என்ன அர்த்தம். நந்தன்னா ஆனந்தமாக இருக்கக்கூடியவர், ஆனந்த ஸ்வரூபமான பிரம்மத்தை அனுபவித்தவர் அப்படின்னா அர்த்தம் சொல்லிக்கலாம். சுவாமி ராமானுஜர் வந்து குரு பரம்பரையில நாயகமாக இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பஷ்டம். இதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி மகதி குரு பங்கிஹாரயஷ்டி விபுதானாம் ஹிருதயங்கமா விபாதி அப்படிங்கிறார். ஒரு மாலை ஒண்ணு, அந்த மாலையில இந்த பக்கம் நிறைய கற்கள் எல்லாம் கோர்த்து வச்சு, அந்த பக்கம் நிறைய ரத்தன கற்கள், இந்த பக்கம் ரத்தன கற்கள் எல்லாம் கோர்த்து வச்சு இருக்கும்போது நடுவுல ஒரு நாயக ஒரு கல் இருக்கும். இந்த கல்லினுடைய பிரகாசம் ரெண்டு பக்கமும் வரும். அந்த மாதிரி எசிராஜர் ராமானுஜர் இருக்கார் குரு பரம்பரையில. குரு பரம்பரை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா ராமானுஜருக்கு முன்னாடி ராமானுஜருக்கு பின்னாடின்னு சொல்லிடுறான், அவ்வளவு சுலபம். ராமானுஜருக்கு முன்னாடி ஒரே வழியில ஓரான் வழின்னு சொன்னபடி ஒரே வழியில குரு பரம்பரை வந்திருக்கு. திருமால் கிட்டே ஆரம்பிச்சு பெருமாள் சிராட்சியார் விஸ்வசேனர் நம்மாழ்வார் நாதமுனிகள் அப்படின்னு ஆரம்பிச்சு ராமானுஜர் வரைக்கும் அவ்வளவுதான். ஆனா பகவத் ராமானுஜருக்கு அப்புறம் குரு பரம்பரை பலவிதமா பிரிஞ்சிருக்கு. சுவாமி ராமானுஜரே 74 சிம்மாசனாதிபதியை ஏற்பாடு பண்ண, நீங்கள் எல்லாம் ஆச்சாரியம் பண்ணுங்கோ என்று நியமிச்சார். அதனால ராமானுஜர் திருவுள்ளப்படி அநேக குரு பரம்பரைகள் இன்னி வரைக்கும் இருக்கு. நம்ம குரு பரம்பரை அப்படிங்கிறது யாரோ ஒருத்தர்கிட்ட இல்ல ஆரம்பிச்சு இது ஒருத்தர்கிட்ட முடிகிறது கிடையாது. இது பெருமாள் கிட்டேந்து அன்னைக்கு ஆரம்பிக்கிறது. முடிவு அப்படிங்கிறது இனி வரைக்கும் இல்லை, தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. குரு பரம்பரை அனுசந்தானம் இருந்து இதுதான் ராமானுஜர் திருவிழா. ஒருத்தரோட மாத்த வந்து அப்படியே போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தானே 74 பேரை நியமனம் பண்ணார். அதுக்காக தானே 4 பேரை சீபாஷ்ய சிம்மாசனாதிபதிகளாக நியமனம் பண்ணார். அதனால ராமானுஜருக்கு முன்னாடி ராமானுஜருக்கு பின்னாடி பார்க்கணும், நடுவுல ராமானுஜர். அதான் நாயகமாய் நின்றான், நாயகமா இருக்கார். சுவாமி தேசியம் சொல்ற பத்து சம்யமினாம் பிரணம்ய சரணோ தற்பாத கோட்டீர்வன் ஆரம்பிச்சு அழகா ஒரு ஸ்லோகம். எம்பெருமானாருடைய திருவடி சம்பந்தத்தினாலே பின்னாடி வரக்கூடிய ஆச்சாரியர்களுக்கெல்லாம் பெருமையா, எம்பெருமானார் ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தத்தாலே முன்னாடி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுக்கெல்லாம் பெருமையா. ராமானுஜருக்கு முன்னிருந்த ஆச்சாரியர்கள்லாம் ராமானுஜ சம்பந்தம் அவருக்கு இருக்கு, பின்னாடி வந்தவாளுக்கு இருக்குன்னா புரியும். முன்னாடி வந்தவாளுக்கு எப்படி இருக்குன்னா இவருடைய திருமுடி சம்பந்தம் இருக்கான், இவர் செவிச்சிருக்காளியோ அவாள், அதனால அந்த சம்பந்தம் இருக்கான். இப்படி இவர் சம்பந்தத்தினால்தான் ரெண்டு பக்கமுமே குரு குலத்துக்கே பெருமையா இருக்கு, குரு பரம்பரைக்கே பெருமையா இருக்கு. அப்படி நடுவுல இவர் நாயகமாக இருந்து ரெண்டு பக்கமும் ஒலி வீசிக் கொண்டு அழகா இருக்கார். அது வரம் இல்லை, அது மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் நாயகனாகவும் இருக்கார். இவர் அருளி செய்த விஷயத்தான் எல்லாருமே பிரதமா வச்சுட்டு இருக்கும். அப்படி நாயகனாய் நின்ற நந்தகோபன், இந்த நந்தகோபனுடைய கோயில் காப்பாணி. இந்த சுவாமி ராமானுஜர் பல கோயில்கள்ல பல உற்சவங்களை எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சார். நல்லா நடக்கும்படியாக ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், திருமலை முதலான கோயில்கள்ல ராமானுஜர் ஏற்பாடு நிறைய இருக்கு. திருமலை அப்பனுக்கு சங்கச்சக்கரம் கொடுத்ததே ராமானுஜர் தான். காஞ்சிபுரம் பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியங்கள்லாம் பண்ணியிருக்கார். ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு அநேக கைங்கரியங்கள்லாம் பண்ணிருக்கார். பல கோயில்கள் ராமானுஜர் ஏற்பாடு பண்ணி வச்சார் கைங்கரியத்துக்கு, தானும் பண்ணார். ஆனால் பிற்காலத்துல அதுக்கெல்லாம் ஆபத்து வந்தது. ஸ்ரீரங்கம் கோயில்ல இந்த பகல் பத்து ராபத்து உற்சவம் நடக்கக்கூடாதுன்னு ஆட்சேபம் பண்ணி வாதத்துக்கு வந்தவர்கள், காஞ்சிபுரம் கோயில்ல பிரம்மோத்சவத்துல திவ்ய பிரபந்தம் சொல்லக்கூடாதுன்னு ஆட்சேபத்தை வாதத்துக்கு வந்தவர்கள், இது நிறைய பேர் இருக்கா, அவர்களையெல்லாம் வாதத்துல ஜெயிச்சு ராமானுஜருடைய மனோரசத்தை பூர்த்தி பண்ணவர் சுவாமி தேசிகன். அதனால ராமானுஜருடைய கோயிலை காப்பாற்றினவர் இவர் தான். இவர் இல்லாட்ட ஸ்ரீரங்கம் கோயிலே இருக்காது. தேசிகன் இல்லைன்னா ராமானுஜர் ஏற்பாடு பண்ணி வச்ச ரீதியில இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோயில் இன்னைக்கு இருக்காது. ஸ்ரீரங்க கோயில் இருக்கு, அதை சுத்தி இருக்கிற எல்லா கோயிலும் இருக்கு. அதனால ஏன்னா ஸ்ரீரங்கம் பிரக்கிரியை தானே எல்லாரும் அனுஷ்டானம் பண்றான் பல கோயில்கள். அதனால கோயில் ராமானுஜருடைய கோயில், கோயில் காப்பான் யார் அப்படின்னா சுவாமி தேசிகன். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, பல கோயில்கள் இது மாத்திரம் இல்ல. தேசிகன் மங்களாசாசனம் சொன்ன கஷேத்திரமே 20 மேல இருக்கு. மங்களாசாசனா ஸ்தோத்திரம் பண்ணுது. ஆச்சாரியர்கள் இத்தனை திவ்ய தேசத்தை ஸ்தோத்திரம் பண்ணார்கள் யாரும் கிடையாது. ஏதோ 1-2 திவ்ய தேசத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க அவங்கதான். ஆனால் சுவாமி தேசிகன் 20 மேற்பட்ட திவ்ய தேசங்களை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அதான் கோயில் காப்பானே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே. அடுத்த விஷயம், பொதுவா கோயிலை காப்பாத்தினா போறாது, வாயில் காப்பான்னு ஒருத்தருக்க எப்படி கொடி தோன்றும், மேல கொடி இருக்கான், கருட வாகனம், கருட துவஜன், திருவாளுக்கு மேல கொடி, கீழே வாயில் காப்பாளர் இருக்க, தோரண வாயில் காப்பாளர் இருக்க. இங்க சொல்ல சேர்ந்தேன்னு கேட்டா, நம்ம குரு பரம்பரை இருக்கோ இல்லையோ அது வெற்றி கொடியோடு கூட இருக்கு எப்பவுமே. ஜெயதி, நம்ம குரு பரம்பரைக்கு ஜெயத்தின்னு பல்லாண்டு பாரு, பங்கி ரஸ்மத் குரு நாம் எங்களுடைய குரு பரம்பரை கொள்ளோ அது திக்ஷௌதா பத்த ஜைத்ர த்வஜபட, மேல ஒரு கொடி கட்டியிருக்கான். எங்க சம்பிரதாயம் எங்க நடக்கிறதோ அங்க இடத்துல மேல கொடி கட்டி வச்சிருக்கோம். அந்த கொடியினுடைய காத்து பட்டாலே மற்ற சம்பிரதாயத்தில எல்லாம் ஓடி போயிடுவா, அப்படி கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு. அது வெற்றி கொடி, அது அந்த மாதிரி வெற்றி கொடி நம்ம சம்பிரதாயத்தை அத கட்டி வச்சவர் சுவாமி தேசி. அதனால கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பான் அப்படின்னு அவர் சொல்றது. அந்த வழியை காப்பாத்தி கொடுக்குவார், அந்த வாயிலை காப்பாத்தி கொடுக்குவார், அந்த வேத மார்க்கத்தை காப்பாத்தி கொடுக்குவார். ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியா அப்படின்னு சொல்றோம். சுவாமி தேசிகனே அழகா ஸ்லோகம் சொல்றது, கர்ம பிரம்மாத்மகே சாஸ்திரே கௌதஸ்குத நிவர்த்தகான் வந்தே ஹஸ்தி கிரீசஸ்ய வீச்சி சோதக கிங்கரான் அப்படின்னு ஸ்லோகம். காஞ்சிபுரம் தேவை பெருமாளுடைய வீதி சோதக, வீதியை சோதனம் பண்ற ஆச்சாரியர்கள், அவர்களை சேவிக்கிறேன் அர்த்தம். தேவராஜனுடைய வீதி எது அப்படின்னு கேட்டா வேத மார்க்கம் தான், வேதம்ங்கிற மார்க்கம் ஒரு கொள்ளியோ அதுதான் பெருமாளுடைய மார்க்கம், அதான் பெருமாள் இருக்கக்கூடிய வீதி. அந்த வீதிய சோதக கிங்கரான், அந்த வீதியில அழகா பெருமாளோ வேதமோ எல்லாம் நடந்து வரும்படியாக அதை சோதனம் பண்ணி அதை சரியாக்கி இருக்கக்கூடியவர்கள் கைங்கறி வர்றார்கள் ஆச்சாரியர்கள். ரங்கநாதனுடைய உள்ளோ காஞ்சிபுரம் வரதாஜ பெருமாளுடைய வீசினா வேத மார்க்கம், அதை சுத்தமாக்கி வச்சிருக்கான்னு அர்த்தம். அவர்களை நான் சேவிக்கிறேன் அப்படின்னார். அதனால கொதி தோன்றும் தோரண வாயில் அப்படின்னா, வாயில்னா அந்த வாசல் இருக்கு இல்லையா, கொதி தோன்றும் தோரணம்னா சித்தாந்தம், சித்தாந்தம்ங்கிற ஒரு சித்தாத்வைத சித்தாந்தம் அப்படிங்கிறது கொடியோடு கூட இருக்கு, பெரிய மாளிகை மாதிரி இருக்கு. அதனுடைய வாயில இருந்து வேத மார்க்கம், அந்த வேத மார்க்கத்தை காப்பாத்தி கொடுக்கிறவர் சுவாமி வேதாந்த தேசிகர். அதனால தானே வேதாந்த ஆச்சாரியன் பேர் வச்ச, வேதாந்தத்துக்கு இவர் ஆச்சாரியன் ரங்கநாதன் பேர் வச்சு. அதனால கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவும் தாழ்த்திரவாய், நீ கதவை திறக்க வேணும், மோட்சத்தை கொடுத்தருள வேணும் என்பதாக அர்த்தம். உம்ம சம்பந்தத்தினாலே உம்ம அனுகிரகத்தினாலே எங்களுக்கு மோட்சம் வரக்கூடும், தேசியனுடைய அனுகிரகம் கேட்டா யாருக்கும் மோட்சம் வராது. ஏன்னு கேட்டா குதோ முக்தி வார்த்தாகி தாதிர விதானம் அப்படிங்கிற, உங்களுக்கு மோட்சங்கிற வார்த்தையே வராது. யாருக்கான குரு வாதிகம் சாம் புவாச்சாரி சிஷ்ய ஜனா பக்தி ஹீனாக, தேசிகன் கிட்ட யார் பக்தி ஹீனர்களாக பக்தி இல்லாமல் இருக்காளோ அவர்களா குதோ முக்தி வார்த்தா, மோட்சங்கிற வார்த்தை எப்படி இருக்க போறது அப்படின்னு கேட்கற பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சுவாமி கேட்கற அந்த கேள்வி. தேசியத்தை காமிச்சு கொடுத்தது நமக்கு பகவானே உபாயம் அப்படிங்கிற சரணாகதி மார்க்கத்தை நமக்கு காமிச்சு கொடுத்ததே தேசிகன் தான். அவர்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணிருக்கா, ஆனா லோகத்துல பெரிய அளவுல இதை பரப்பினது சுவாமி தேசிகன் தான். அதனால பஞ்ச பரகதியை சந்தருள்வோன் வாழியே அப்படின்னு அவருக்கு வாழி திருநாவத்தையும் வரும். சரணாகதி அப்படிங்கிற மார்க்கத்தை காட்டி கொடுத்தவர் அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த மார்க்கத்தை, அந்த சரணாகதி மார்க்கத்தை நமக்காக சுவாமி தேசிகன் பிரகாசப்படுத்தவே நமக்கு அந்த மார்க்கம் நல்லா தெரியும். அதனால வீதி சோதக, அதான் அந்த வீதி வேத மார்க்கம் தான் அந்த வீதி, அதுல சோதகமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த வீதியில நின்னா நடந்து போறவர்கள் ஆச்சாரியம். அதுல ஏதாவது தோஷம் இருந்தா அந்த தோஷத்தெல்லாம் கலைந்து அந்த வீதியை சரியாக்கி வைக்கிறவர்கள் ஆச்சாரியம். அப்படிப்பட்ட கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பான், அந்த வாயில காப்பாத்துறவர், அது மாத்திரம் இல்ல மணிக்கதவும் தாழ்த்திரவா, அந்த வாயு காப்பாளம் தான் கதவை திறக்கணும், நீங்கள் மோட்சத்தினுடைய கதவை எங்களுக்கு திறந்து தர வேணும் அப்படின்னு தேசியன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். ஆச்சாரியன் மூலமா எங்களுக்கு மோட்சம் வரணும், மோட்சத்த கதவு திறந்துதான் இருக்கு முக்காசி, ஆனால் ஆச்சாரியன் மூலமா தான் அது எங்களுக்கு திறந்தபடி ஆகும், இல்லாட்ட திறந்தும் திறக்காத மாதிரி தான். அவங்க தேசியன் அழகா சொல்ற, ஜெகஜன்மஸ்தேம பிரளய ரச்சனா கேலி ரசிகா விமுக்தேகத்வாரம் விகடித கவாடம் பிரணயினாம் இதி த்வய்யாயத்தம் விதயம் உபதீகிருத்ய கருணே விசுத்தானாம் வாசாம் ஸ்தோத்திரம் பண்ணச்ச வேதம் ரெண்டே ரெண்டு வழிதான் பிரதானமா வச்சிருக்கு. ஒன்னு ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சு ரட்சிச்சு சம்ஹாரம் பண்ணுவான், இது ஒண்ணு. ரெண்டாவது மோட்சத்தை கொடுப்போம். இந்த ரெண்டுதான் காமிக்கிறது வேதத்துல, ஸ்பஷ்டமா காமிக்கிறது ரெண்டா. விமுக்தேகத்வாரம், மோட்சத்துக்கு ஒரே வழி பகவான் தான், துவாரம் அவன் தான். விகடித கவாட்டம், இந்த மோட்சத்தினுடைய கதவு எப்பவுமே திறந்தே இருக்கும், மூடி இருக்காது. ஏன்னா ராமானுஜர் இருக்க அப்படின்னா பெருமாளை அப்படி ஏற்பாடு பண்றாங்க. விகடித கவாட்டம் பிரணயினாம், தட்டி திறக்கணும்லாம் கிடையாது, தட்டுங்கள் திறக்கப்படும் கிடையாது, எப்பவுமே திறந்தே இருக்கு. அது பக்தர்களுக்காக எப்பவுமே மோட்சத்தின் கதவு திறந்தே இருக்கு. அதைத்தான் வேதம் சொல்றது அப்படின்ன. அந்த மாதிரி அந்த கதவை, அந்த திறந்தே இருக்கக்கூடிய கதவை எங்களுக்கு காட்டி தரணும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுல சொல்ற. மணிக்கதவம் தாழ்த்திறவாய் அப்படின்னு, அதை திறந்து விடு. மோட்சத்துக்கு நாங்க போகணும், மோட்சத்தினுடைய கதவை நீர் தான் திறந்து விடணும், வேற யாரும் கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற. மணிக்கதவன் தாழ்த்திறவாய் ஆயர் சிறுவியரோ முக்கு. கதவு தரணா திறந்துட முடியுமாண்ணா, மோட்சத்துக்கு போனா உடனே நினைச்சா போக முடியுமாண்ணா, உனக்கு என்ன யோகியதை இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு யோகியதையும் இல்லைங்கிறது எனக்கு யோகியது. நாங்கள்லாம் ஆயர் குழந்தைகள், நாங்கள்லாம் ஆயிரம் வம்சத்துல வந்தவர்கள், அறிவொன்றும் இல்லாத ஆய்குளத்திலே வந்தவர்கள், அதுலயும் சின்னவர்கள், வயசினாலே சின்னவர்கள், எங்களுக்கு தபஸ்லாம் எதுவும் பண்ண தெரியாது. அதுலயும் சிறுவியர்கள், பெண்கள் வேற, அதனால எங்களுக்கு எதுவுமே வராது. அதனால எங்களுக்கு மணிக்கதவம் தாழ்த்திடவாய், ஆயிரம் சிறுமியரோ முக்கு. வேற யாருக்காவது நீ கதவை திறக்கணும்னு சொன்னேன், தியானம் பண்றவர்கள்லாம் பண்ணட்டும், யார் யார் எப்படி எப்படி சாதிச்சுக்கிறாலோ சாதிச்சுக்கட்டும். ஒன்னும் தெரியாமல் ஆயிரம் குழந்தைகள் போல இருக்கக்கூடிய எங்களுக்கு அந்த விகடித கவாட்டம்னு சொல்ற மாதிரி அந்த அந்த வாசலை திறந்து வைத்தவர், அதான் பரமபத வாசல், அதான் மோட்ச வாசல். ஸ்ரீரங்கத்திலே பரமபத வாசல் திறப்பார். அது மாதிரி அந்த மோட்ச வாசலை நீங்கள் திறந்து வைக்க வேணும், எங்களுக்கு ஆச்சாரியனா இருந்து ஆச்சாரியனிஷ்ட சரணாகிதி பண்ணி எங்களுக்கு அதை காட்டி தர வேணும் அப்படின்னு. அரைபரை மாயன் மணிவன் நின்னலே வாய்மே இருந்தான், நீங்க வாட்டுக்கு சொல்றங்க மோட்ச கதவை எல்லாம் திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் ஒரு விவசாய இல்லையன்னா, நீங்க சொன்னோ நான் திறந்துட முடியுமா, மோட்சம் கொடுக்கறவன் நானா, நான் இல்லையே, பகவான் தானே கொடுக்கறான், அவன் என்ன சொல்றான் அப்படிங்கறத தானே பார்க்கணும். நீங்க சொன்னதுக்காக வாயில் காப்பாளனே இருக்கட்டும், கோயில் காப்பாளனா இருக்கட்டும், யாராவது கதவை தரனா திறப்பானா, மாட்டா, இங்கே இருமோன்னு சொல்லிட்டு விடுகளும் உள்ளுக்குள்ள போய் இவர் வந்திருக்கார் இன்னும் வந்திருக்கார் கதவு திறக்கலாமா கேட்டு அப்புறம் தானே திறப்பான். அந்த மாதிரி நீங்கள்லாம் ஆயிரம் சிறுமியர்கள், ஒண்ணும் இல்லாதவர்கள், ஞான சக்தி இல்லாதவர்களாலே மோட்சத்துக்கு அதிகாரிகள், ஏன்னா ஆக்கின் சென்னு தான் இப்ப பெரிய அதிகாரமா தேவையாது, அதெல்லாம் வாஸ்தவம். ஆனா பகவான் கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டுன்னு வந்துடுறேன், இப்படி வாழ்க்கலாம், மோட்ச கதவு திறக்கலாமா, என்ன ஏதுன்னு கேட்கணும் கேட்டு வரேன்னா, அதுக்கு தான் சொல்றேன், அயரபரே மாயன் மணிவண்ணன் என்னலே வாயினே இருந்தா, எம்பெருவான் தான் நேத்தே சொல்லிட்டானு, அன்னைக்கே சொல்லியாச்சே, என்ன சொன்னான் அப்படின்னா, சர்வதன்மான் பறித்து ஜ மாமேகம் சரணம் ரஜா அகந்தா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யா மீத்மா சுச்சா அப்படின்னு சொல்லிட்டேன். பகவான் நின்னாலே நீர் இப்ப ராமானுஜரா அவதாரம் பண்ணிருக்கார், அவர் ஒரு ராமானுஜரா கிருஷ்ணாவதாரம் பண்ணச்சு அப்படியே அருளிச்சு இதாச்சு. இல்ல ராமானுஜர் தான் இப்ப தேசிகன அவதாரம் பண்ணிருக்கார், ஆனா ராமானுஜருக்கு முன்னாடி அவதாரம் சக்கரத்துறவால அவதாரம் பண்ணச்சே, அப்போ பகவான் ராமன் சொல்லிட்டாரு ஏதத் விரதம் மமா அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால இனிமே போய் பெருமாள் கிட்ட போய் கேட்கணுங்கிறது கிடையாது, நான் சரணாகதி பண்ண போறேன் பெருமாள் கொடுப்பேராங்கிறது கிடையாது, கொடுப்ப அப்படிங்கறத பல இடத்துல எழுதி வச்சாச்சு. அரைவரை மாயன் மணிவண்ணன் நின்னதே வாயிலே இருந்தான், அவன் அன்னைக்கே சொல்லிட்டானே நீங்க எல்லாம் வாங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கான், வந்தா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால இவர் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அந்த கதவை எங்களுக்கு திறந்து வைக்கணும், மோட்சத்தினுடைய கதவை எங்களை சிஷ்யனாக்கிட்டு உபதேசம் பண்ணி மோட்சத்துக்கு அனுப்பணும். அரைபறை மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான். அவனே சொல்லிட்டான், துயோமாய் வந்தோம் துயிலென பாடுவான். என்ன வேணும் உங்களுக்கு, எதுக்காக கதவை திறக்கணும்னா, துயிலென பாடுவான். கண்ணனுக்கு சுப்ரபாதம் பண்ண போறோம், சுப்ரபாதம் பண்ணா திடீர் வந்து கண்ணன் சுப்ரபாதம் பாடலாமா கேட்டா, துயோமாய் வந்தோம். அவங்க ஏதோ கம்சன் கிட்ட இருந்து வந்தா நினைக்க வேண்டாம், கம்சன் கிட்ட இருந்து பூத்தனையோ சகடாசுரனோ இந்த மாதிரி யார் யாரோ அசுரர்கள் எல்லாம் வந்தா அந்த மாதிரி எங்களை நினைக்க வேண்டாம். நாங்க தூயவர்களாக வந்திருக்கோம், தூயோமாய் வந்தோம். மனசுல தூயவர்களாக வந்திருக்கோம், உடலிலே தூயவர்களாக வந்திருக்கோம். துயிலென பாடுவான், சுப்ரபாதம் பாடுவதற்காக காலங்காத்தால் இருந்து சுத்தமாக குடிச்சிட்டு வந்திருக்கோம். வாயால் முன்ன முன்னம் அரபரமாயே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துழப்பாடுவான். வாயால் முன்ன முன்னம் ஆற்றாதே அம்மா நீ நேநிலை கதவம் நீக்கேனோ ரொம்ப, வாயால் முன்ன முன்னம் ஆற்றாதே அம்மா. உம்முடைய வாயிலாலே முன்னாடியாக முதல் முதலே நாங்கள் கேட்டதற்கு முன்னாடியே முடியாது என்பதெல்லாம் சொல்லிவிட வேண்டாம். நீதான் எங்களுக்கு கதவை தெரிந்து வைக்கலாம். எந்த கதவை அப்படின்னா மோட்ச கதவை. நீ நேய நிலை கதவும் நீக்கேலோ ரொம்ப ஆவாய். முதல் முதல்ல வாயால் முன்ன முன்னம் வேற எதுவும் சொல்ல வேண்டாம், கதவை திறந்து மோட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னா. அதாவது நிறைய சுவாமி தேசியம் கிரந்தத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் அங்கங்கே பல இடங்கள்ல சாய்ச்சிருக்க. ஒரு சரணாகதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா சரணாகதியை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட கிரந்தங்கள்ல இருக்கு. முக்கியமாக ரகசிய திரைசாரத்துல சரணாகதியை பத்தி அழகா சொல்லியிருக்கோம். இதுல எத்தனையோ சந்தேகங்கள்லாம் வரைச்ச விரோத பரிகாரத்துல சொல்லிருக்காரு. இதுல எத்தனையோ வாதங்கள் எல்லாம் வந்தது. சரணாகதியை செய்யணும் வேதத்துல சொல்லலையேன்னு ஒரு வாதம், செய்யணும் கட்டளையா சொல்லலையே அப்படின்னா வாதம் வரைச்சேன். கட்டளையா சொல்லாத்தா கூட செய்யணும் சொன்னதாதான் அர்த்தம் அப்படின்னு அதெல்லாம் ஸ்தாபிச்சிருக்கேன். இப்படியாக அதுக்கப்புறம் நிக்ஷேப ரக்ஷா அதில் தான் வாதங்கள்லாம் வந்திருக்கேன். சுவாமி தேசிய நிக்ஷேப ரக்ஷாங்கிற கிரந்தத்துல அது தவிர பல ஸ்தோத்திர வாதங்கள்ல ஆங்காங்கே சொல்லியிருக்கேன். எல்லா இடத்துலையும் சரணமகம் பிரபத்திய தான் வரும். அதனால இப்படி பல இடங்கள்ல நீர் அருள் செய்திருக்கே அதெல்லாம் இருக்கட்டும். வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா, நீ வாயால முன்ன முன்னம் சரணாகிதி பண்ண வேண்டாம்னு சொல்லாதே. எங்களை ஏற்றுக்கொள்ளும் இவர் கிரந்தங்கள்ல அழகா சொல்லியிருக்கோம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் சரணாகதி பண்ண முடியினாலே நீங்களும் சரணாகதி பண்ணுங்கள், எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிருக்க. அதை மாற்றி சொல்ல வேண்டாம். ஏன்னா கண்ணன் என்ன சொல்லிருக்கான், அரைபரை மாயன் மணிவன் நின்னலே வாய் நேர்ந்தான். அன்னைக்கு வாய் நேர்ந்த கண்ணன் என்ன சொல்லிருக்கான்னா, மாமியக்கம் சரணம் விரஜ என்ன சரணாகதி பண்ணி நான் உங்களுக்கு அபயம் கொடுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். அப்படி விட நீ முத முதல்ல தேவரீர் வந்து எதுவும் செய்ய வேண்டாம் என்பதாக சொல்ல வேண்டாம். நாங்க தயாராக இருக்கோம், சித்தமாக இருக்கோம் சரணாகதி பண்ணுவதற்காக. தலையில் அடிபட்டா கூட பரவாயில்ல. அதாவது வாயால் முன்ன முன்னம் ஆற்றாதே அம்மா நீ நேயனிலை கதவம் நீக்கேனோ ரொம்ப, நாங்கள் ஆயிர சிறுநீராக இங்க வந்திருக்கோம், நீர் வந்து நேய நிலைக்கதவம் புரிந்து இருக்கக்கூடிய அழகான நிலை கதவத்தை நீர் திறந்து வைக்க வேணும், எங்களுக்கு சரணாகதி நீ மார்க்கத்தை காமித்து கொடுக்க வேணும். அதனால நந்தகோபண்டை கோயிலுக்கு உள்ளே போவதற்கு அனுமதி வாங்கி தரணும். அந்த மோக்ஷ மார்க்கத்தை காமிச்சு கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் மோக்ஷத்துக்கான கதவையும் எங்களுக்கு திறந்து வைக்க வேணும். சுவாமி தேசிகன் அவதாரம் ஆனப்புறம் தான் இந்த மோக்ஷத்துக்கான கதவு ஸ்பஷ்டமா திறந்து, முன்னாடி ராமானுஜர் தான் திறந்து வச்சார். சுவாமி தேசியம் இன்னும் பிரகாசமாக்கினார், மறுபடியும் மூடும் போல இருந்தது ஆனா மறுபடியும் பிரகாசமாக்கிட்ட. பரமபத சோபானம் அப்படின்னு ஒண்ணு அருளி செய்தார். பரமபதத்துக்கு சோபானம் தான் படிக்கட்டுன்னு அர்த்தம். பரம உதத்துக்கு போறதுக்கான படிக்கட்டு எல்லாத்தையும். அதாவது அந்த படிக்கட்டுகள்ல ஏறி வைராக்கியம் முதலானதெல்லாம் சொல்ற என்ன நேர சாட்சாத்தா எம்பெருமானை எப்படி அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இப்படியாக மோட்சத்துக்கு எங்களை நடத்தி கொண்டு போகணும், அதுக்கான மார்க்கத்தை எங்களுக்கு காட்டி அருள வேணும், நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள், ஆயர் குலத்தை சேர்ந்தவர்கள், அறிவொன்றும் இல்லாதவர்கள், எங்களுக்கு உண்மை தவிர கதி கிடையாது என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இதுல ராமானுஜரும் ராமானுஜரை சேர்ந்தவர்கள் அப்படின்னு பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் யாருக்குமே இது பொருந்துமா இருக்கு. ஏன்னா எல்லாரும் பகவத் ராமானுஜருக்கு அப்புறம் அவ மோட்ச மார்க்கத்தை காமிச்சு கொடுக்கிறார்கள். இன்னி வரைக்கும் சரணாகிதி எல்லாம் அழகா நடந்துருக்கு. அதனால பொதுவா சொன்னது விசேஷமா எப்படி சுவாமி தேசிகன் கிட்ட பொருந்தும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்க நாயகனாய் நின் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, சோரண வாயில் காப்பானே அப்படிலாம் சொல்லும்போது இந்த சரித்திரங்கள்லாம் எல்லாருக்குமே புரிந்து. ஏன்னா கோயில் காப்பாளர்கள் யாருன்னா ஆச்சாரியர்கள் தான், மற்ற பேர் வாயில் காப்பாளர்கள்னா வேத மார்க்கத்தை காப்பாற்றி கொடுக்கிறவர்கள், கொடியோடு இருக்கக்கூடிய வேத மார்க்கத்தை காப்பாற்றி கொடுக்கிறவர்கள் ஆச்சாரியர்கள். அரைவரை வாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் அப்படின்னு எம்பெருமான் அன்னைக்கே சொன்ன சர்ம ஸ்லோகம் இருக்கு, அதை எடுத்து சொல்பவர்களும் ஆச்சாரியர்கள் தான். தூயோமாய் வந்தோம் அப்படிங்கிறது சுத்தமான எண்ணத்தோட வந்திருக்கோம்னு அர்த்தம். சரணாதி பண்றதுக்காக இல்ல தூயிலழ பாடுவான் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றவங்கிறதுக்காக சுத்தமாக வந்திருக்கும். இந்த சுத்தி தான் சரணாகதிக்கு ரொம்ப முக்கியம், மனசுல இருக்கக்கூடிய சுத்தி அப்படிங்கிறது. சுத்தி இல்லைன்னா என்ன கேட்டா, மனசுலயே நான் இந்த உபாயம் பண்ணிக்கிறேன், வேற ஒரு உபாயம் நான் பண்ணிக்கிறேன், அதை வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு இருந்தா அப்ப பலன் கிடைக்காது. எப்படியானா ஆத்ம நிக்ஷேப கார்பண்ய சஜிதா சரணாகதிகின்னு கார்பண்யம்னு ஒரு அங்கம் சொல்லிடு, என்னால முடியல, பக்தியோகங்கள்லாம் செய்ய முடியல, நீரே கொடுக்கணும் என்ன பிரார்த்திக்கிறது தான் அது கார்பண்யம். என்ன பிரார்த்திக்கிறதுக்கு முன்னாடி என்னால எதுவும் கொடுக்க முடியல, பக்தியோகங்கள்லாம் பண்ண முடியல அப்படின்னு தன்னுடைய அகதகத்துவத்தை அனுசந்தானம் செய்வார். அதான் நாங்கள் தூயமாய் வந்தோம், கையில ஒண்ணும் இல்லாம வந்திருக்கோம், கையில ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் வச்சுட்டு வரல, கிருஷ்ண சுப்பிரபாதம் பாரத்துக்கு வந்திருக்கும். அதனாலே நீர் இதையெல்லாம் வேண்டாம் என்பதாக உபதேசம் செய்யாமல் நந்தகோபனுடைய கோயில் காப்பாளராக இருக்கிறபடியினாலே இந்த சரணாகதி மார்க்கத்தை எல்லாம் எங்களுக்கு தந்துருள வேணும் அப்படின்னு அர்த்தம். வாயால் முன்ன முன்னும் மாற்றாதே அம்மா, அம்மானா சுவாமி, சுவாமியை முதல்ல மாற்றி சொல்ல வேண்டாம், நேயநிலை கதவத்தை நீக்கும், அப்புறம் உபதேசங்கள்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல கதவை திறந்து விடு, இந்த சரணாகதி மார்க்கத்தை காமி, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் என்பதாக இந்த பாட்டிலே, இந்த நாயகமான பாட்டிலே திருப்பாவைக்கு நடுவில் இருக்கக்கூடிய 16வது பாசுரத்திலே ஆச்சாரியரிடம் போய் பிரார்த்தித்து நாம் சரணாகதியை செய்து கொள்ள வேணும் அப்படிங்கிற அர்த்தம் தெரியுது. ஆச்சாரிய நிஷ்டா, ஆச்சாரிய நிஷ்டானா இவன் சரணாகதி இவனே பண்ணக்கூடாது, ஆச்சாரியன் பண்ணும்போது அந்த சரணாகதியில அடங்கியிருக்கு. இவனையே பண்ணக்கூடாதுன்னு கேட்டுக்கிறேன், ஏன்னு கேட்டா இவனுக்கு ஞானம் சக்தி எல்லாம் இல்லை, சரணாகதிக்கு மகா விசுவாசங்கள் எல்லாம் வேணும், அதெல்லாம் இவனுக்கு இல்லை, அதனால அதெல்லாம் உள்ளவாழ்கிட்ட போய் பண்ணிக்கணும். அதெல்லாம் இவருக்கு இருக்கு அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னா, சுவாமி வேதாந்த தேசியம் இருந்தார், அவர் சரணாகதி அவரே பண்ணல, அவருக்கு சரணாகதி பண்ணி வச்சவர் அப்புள்ளார் தான், இருந்தா கூட இந்த ஆச்சாரியன் வழியா எனக்கு மோட்சம் கொடுக்கணும், மோட்சம் கிடைக்கணும்னு ஆசைப்படுவாராம், நானா சாதிச்சதா இருக்கக்கூடாது, இந்த ஆச்சாரியன் அனுகிரகத்தினாலே எனக்கு வந்ததா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாராம், ஆசைப்பட்டு ஆச்சாரிய நிஷ்டையாக பண்ணுவார்களாம். அந்த மாதிரி ரீதியில நீர் தான் எங்களுக்கு கதவை நீக்கி வைக்கான், எங்களுக்கு சாமர்த்தியம் இருக்கா இல்லையான்னு தெரியாது, உண்மையில எங்களுக்கு சாமர்த்தியம் இல்லாதவர்கள், அதே தான் நாங்கள் வச்சு வந்துருவோம், நீர் இருக்கிறபடினாலே நீர் கதவை திறப்பே மோட்சத்தினுடைய கதவை என்பதாக வந்திருக்கோம் அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய அர்த்தம். ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமல் மோட்சம் வாங்க முடியாது என்று தாற்பயம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.